ശ്രീമാൻ വേങ്കടനാതാര്യ കവിതാർ കെ കേസരി വേദാന്താചാര്യ വര്യോ മേ സന്നിധത്താം സദാകൃതി വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം മയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. അസ്മദ്ഗുരു പരമ്പരായ നമഃ സഭായ നമഃ. ന്യാസദശകത്തിലെ ആറാവൊരു ശ്ലോകം. ദേവീഭൂഷണ ഹേത്യാദി ദുഷ്ടസ്യ ഭഗവം സ്തവ നിത്യം നിരപരാധേഷു കൈങ്കര്യേഷു നീക്ഷ്വമാം. ദേവീഭൂഷണ ഹേത്യാദി ദുഷ്ടസ്യ ഭഗവം സ്തവ നിത്യം നിരപരാധേഷു കൈങ്കര്യേഷു നീക്ഷ്വമാം അപ്പടിയുന്ന ശ്ലോകം. ഇന്ന് ആറാവൊരു ശ്ലോകത്തിനാല് കായിക കൈങ്കര്യം, അതാവത് സപരികരമാണ് ഭഗവാനുക്ക് ആക വേണം அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி ரிஷிகன் பிரார்த்தித்துக் கொள்கிறார். தேவி பூஷண ஹேத்யாதி துஷ்டஸ்ய, தேவி பிராட்டிமார்கள் என்ன, பூஷண திருவணிகலன்கள் என்ன, அதாவது திருவாபரணங்கள் என்ன, ஹேத்தி திரு ஆயுதங்கள் என்ன, ஆதி ஆதிபதத்தினாலே திருவணுக்கன் முதலானவைகள் என்ன, இவைகளோடு துஷ்டஸ்ய கூடினவரான தவ எம்பெருமானுடைய நிரபராதேஷு குற்றமற்றவைகளான கைங்கரியேஷு ஏவல் தேவைகளில் மாம் என்னை நித்தியம் எல்லா காலத்திலும் நீங்கள் விநியோகித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு எம்பெருமான பிரார்த்தித்துக் கொள்கிறார் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தினால இவனுக்கு பகவான் போக்கியமாகலாம், மற்றவாளுடைய கைங்கரியம் போக்கியமாகலாமா அப்படின்னு கேட்டால், கர்ம பலனன்றிக்கே வருகையாலே போக்கியமாக குறையில்லை. பூஷணாதிகள் அச்சேதனங்களாகிலும் அதில் இருக்கக்கூடிய அதிஷ்டான தேவதைகளை சொல்லும் நிரபராத அப்படின்ற ஒரு பதத்தினாலே அபராதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில்ற ஒரு நித்தியமான ஒழிவில் காலத்துக்கு ஏற்றபடி இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி பிரார்த்திக்கிறார். என்னுடைய வியாக்கியானத்தில் பார்த்தால் இந்த ஸ்லோகத்தினால இங்கேயும் சரி அங்கேயும் சரி இவருக்கு பிரார்த்தனீயமா இருக்கக்கூடிய ஒரு கைங்கரிய விஷயத்தை பிரார்த்திக்கிறார் சுவாமி. அதாவது பெருமாள் ஷாட்குண்ய பரிபூர்ணன் இல்லையா, ஷாட்குண்யாத் வாசுதேவஹா பரயிதி பகவான் அப்படின்னு பாஷ்யகாரே பல இடங்கள்ல எடுக்கிறார் இத. ஏன்னா பகவான் ஷாட்குண்ய பரிபூர்ணன் இல்லையா, ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம் சசேஷதா ஷாட்குண்யாத் வாசுதேவஹான்னு சொல்றார். அப்போ பரிபூர்ணனான சுவாமி எம்பெருமானரே எம்பெருமானே தேவி பூஷண ஹேத்யாதி துஷ்டஸ்ய இல்லையா, பிராட்டிமார் திருவணிகலன்கள் திருவாயுதங்கள் போன்றவற்றினாலே அடையப்பெற்ற அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அபராதமில்லாத கைங்கரியங்கள்ல எப்பொழுதுமே என்னை ஏற்றுக்கொள்வீராகனு பிரார்த்திக்கிறார். இப்ப இந்த இடத்துல ஆதிசப்தம் ஒன்று வந்திருக்கு. ஆதிசப்தத்தினால குணங்கள், எம்பெருமானுடைய குணங்கள் அங்க போற்றப்படுகிறது. சௌச்சீல்ய வாத்சல்யாதி குணங்கள் சொல்லப்படுறது, பரிஜன பரிச்சதங்கள் சொல்லப்படுறன. இந்த இடத்துல பார்த்தால் பூஷணம்னு இருக்கு, ஹேத்தின்னு இருக்கு. இதனாலாம் பார்த்தால் சுவாமியுடைய பாசுரமே ஒன்னு ஸ்பஷ்டமா தோன்றது. புருடன் மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மறுவாக மான் தண்டாக திருமருவன்வான் மறைவாக வாங்காரங்கள் சார்ந்தன் செங்காக மணன் திகிரியாக விருடீகங்கள் ஈரைந்தும் சரங்களாக விருபூத மாலை வனமாலையாக அப்படின்னு சுவாமியே சாதிச்ச விஷயம் ஒரு பாசுரம் இந்த ஸ்லோகத்துக்கு ஏத்தாபாரியே அமைஞ்சிருக்கு இல்லையா. புராணங்கள்லயும் வருது, எம்பெருமானுக்கு சர்வ ஜெகத்தும் ஆபரணமா இருக்கு, ஆயுதமா இருக்கு. சர்வ ஜெகத் சரீரகனான எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு இதெல்லாம் பிரதிசம்பந்தியா இருக்குன்றது நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா. பகவத் கைங்கரியம் அப்படின்றது பாகவத கைங்கரிய பரியந்தம் வளர வேண்டும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நிர்ணயம். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித அசேஷ சேஷதைக்கு அதிரூப நித்திய கைங்கரியன்னு கத்தியத்தில் சுவாமி எம்பெருமானார் சாதித்தபடி இல்லையா, எனக்கே ஆச்செய்தல் எக்காலத்தும் அப்படின்னு ஆழ்வார் சாதித்தபடியும், ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழுவிலாம் அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் நம்மாழ்வார் தாயிற்றபடியும் சுவாமி என்ன பண்றார், தேசிகன் இந்த இடத்துல கைங்கரியேசு மாயம் நீக்ஷுவன் போட்டார். என்னுடைய காலம் மொத்தம் எம்பெருமானுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுறதா இருக்கணுமே தவிர தனியா இருக்கக்கூடாது, வேற ஒரு விஷயத்துக்காக நான் பிரவர்த்திக்க கூடாது அப்படின்றத சுவாமி இந்த இடத்துல ஸ்பஷ்டமாவே சாதிக்கிறார் இல்லையா. கைங்கரியேஷு அப்படின்னு இந்த ஆழ்வாறு பாசுரத்தையும் எம்பெருமானார் கத்தியத்தையும் மனசுல வச்சுட்டு தான் சுவாமி இந்த ஸ்லோகத்தினால கைங்கரியேஷு அப்படின்ற ஒரு பதத்தை ஸ்பஷ்டமாவே போட்டார் இல்லையா. இங்க இருக்கக்கூடிய காலம் அபராதமற்ற கைங்கரியங்கள்ல இல்லையா, கைங்கரிய எல்லா காலத்திலும் எல்லா கைங்கரியங்களும் சேரணும் அப்படின்னு இங்க இருந்தபடியே எல்லா காலத்துக்கும் பெருமாள் சுவாமி தேசிகன் பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். இந்த ஒரு திருஷ்டாந்தம் வியாக்கியானத்தில் எடுத்தா திமி அப்படின்ற ஒரு மீனை விழுங்குறதுனாலதான் அதுக்கு திமிங்கலம்னு பெயராம் இல்ல. திமிங்கிலகிலம் என்னும் பெயர் பெற்ற மத்ஸ்யத்தையும் இல்லையா, திமிங்கில கிளம் என்னும் பெருமீன் விழுங்குவது போலே அப்படின்னு சொன்னான். இப்போ சகல பாபம் இருக்கு, சகல பாபத்தையும் போக்க வல்லக்கூடிய இல்லையா நிவர்த்தி தர்மம் எதுன்னு கேட்டால் பாகவத அபச்சாரம் இல்லையா. பாகவத அபச்சாரமா அதாவது சகல பாபங்கள்லயும் போக்குறதுக்கு ஒரு தர்மம் இருக்கும் இல்லையோ, அந்த தர்மத்தையும் போக்கடிக்க வல்லது எதுன்னா பாகவத அபச்சாரம். அதனால இப்போ தண்ணியில இருக்கக்கூடிய ஜந்துக்களை கரையில போட்டால் அது உயிர் மடிந்துதான் போகும். அந்த உயிர் போற தருவாயில எடுத்து தண்ணியில போட்டால் எப்படி அது பொழைச்சிக்குமோ இல்லையா, உயிர் போற தருவாயில இருந்தாலும் கரையில இருந்து தண்ணியில போட்டால் எப்படி பொழைச்சிக்குமோ, அது போல நாம் பண்ண பாப்பங்கள் சகலவித பாப்பங்களும் நம்ம வருத்தி எடுக்கிறப்போ நம்முடைய கஷ்ட தசையில கூட பாகவத கைங்கரியம் பண்ணால் அந்த சகலவிதமான பாப்பங்களும் போய் நம்முடைய சிரேயசானது மறுபடியும் மீண்டு வரும் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் இல்லையா. இது சங்கல்ப சூரியோதயத்தில் இந்த விஷயத்த மூணாவது அங்கத்தில் ஸ்பஷ்டமாவே சாதிச்சிருக்கார் இல்லையா. பாகவத அபச்சாரம் பண்ணால் பாகவத அந்த பாகவத இடத்திலேயே க்ஷமாபணம் பண்ணிக்கணும்னு சொல்லிடு. பகவத அபச்சாரப்பட்டால் இல்லையா, பாகவத அபச்சாரத்தினால நரகத்துக்கே போக வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் இல்லையா, அந்த பாகவத இடத்துல போய் நாம் அபராத க்ஷமாபணம் பண்ணிட்டால் நாம் நரகத்துக்கு போற பாபத்தையும் பின்தள்ளிட்டு மறுபடியும் நமக்கு ஸ்ரேயஸ் உண்டாகி நாம் சகலோபஜீவியமா இருக்கக்கூடிய நல்ல ஸ்தானத்தை நாம் அடைவோம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இப்ப பகவத அபச்சாரத்திற்கு பாகவதிலே க்ஷமாபணம் பண்ணிட்டால் பகவத அபச்சாரமானது போகும். ஆனா பாகவத அபச்சாரம் பண்ணால் பாகவதர் இடத்துல தான் க்ஷமாபணம் பண்ணிக்கணுமோ தவிர பகவான் இடத்துல போய் க்ஷமாபணம் பண்ணிக்க முடியாது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த பாகவதர் இடத்துல அபராதம் நேருகிறதோ அவரிடத்திலேயே க்ஷமாபணம் பண்ணின்றால்தான் நமக்கு சீக்கிரமா பலனானது சீக்கிர காமியா இருக்கும். சரி, ஒருவேளை அவர் இல்லாட்டாலும் இல்லையா, அந்த அபராதமானது அவர் அறியாமல் நாம செய்திருந்தோம்னால் எம்பெருமானிடத்திலே க்ஷமாபணம் பண்ணிக்கலாம்னு வியாக்கியானத்தில் ஸ்பஷ்டமா சாதிச்சா இல்லையா. அமிர்த ரஞ்சனையில ஒரு பாசுரம் இருக்கு, உருவது உனக்குறைக்கே நீங்கிருந்த காலம் ஒரு பிழையும் புகுதாத உணர்த்தி வேண்டி அப்படின்னு அமிர்த ரஞ்சனையில ஒரு பாசுரம். அப்போ பாகவதர் இடத்திலே க்ஷமாபணம் பண்ணிட்டால் பாகவத அபச்சாரப்பட்டது போகும், பகவானிடத்திலே அவசாரப்பட்டால் அதுவும் பாகவதனிடத்திலே க்ஷமாபணம் பண்ணிட்டால் போகும்ன்றது இந்த ஸ்லோகத்தினால ஏற்பட்ட ஒரு கருத்து. அப்ப எப்பவுமே பகவத் கைங்கரிய பாகவத கைங்கரியத்திலே என்னை கொண்டு போய் வை அப்படின்னு அர்த்தம், என்னை நீங்குவ அப்படின்னால் என்னை சேர்த்துக்கொள்னு அர்த்தம். பாகவத கைங்கரியம்னா இந்த இடத்துல மோட்சத்தில் எப்படி பாகவத கைங்கரியம்னா நித்திய சூரிகளுக்கு கைங்கரியம் பண்ற வரைக்கும் எடுத்து போனங்கிறதுல அர்த்தம் தாசன்.